dang dang diga diga dang dang dang dang diga diga dang dang dang dang diga diga dang dang dang dang diga diga dang dang ஐயோ வாடி புள்ள அணில வீட்டுக்குள்ள ஐயோ வாடி புள்ள அணில வீட்டுக்குள்ள பச்சுக்க என்ன வாழ பழுக்காத பசி போல ஏ பச்சுக்க என்ன வாழ பழுக்காத பசி போல அடில வீட்டுக்குள்ள ஐயோ வாடி புள்ள அடில வீட்டுக்குள்ள வச்சுக்க என்ன வாழ பழுக்காத பசி போல ஆ சின்ன மனோரம பே சின்ன பாப்பையாதா மூச்சு தானியதாண்டி முழுசா நீ போய சன்னியாசம் வெட்டுனா துண்டு ரெண்டு விலகாத என்ன கண்டு ஏங்காத என்ன போக போதா அம்மா ஐயோ வாடி புள்ள அணில வீட்டுக்குள்ள ஐயோ ஆகாதுங்க அது மட்டும் வேணாமுங்க வச்சுக்க என்ன வாழ பசி போலே.